மீனா, சாயல்குடி என்னும் கிராமத்திலே யாருக்கும் அலங்கார சின்னி பெண் வளர்த்து வருகிறார். அவளை மட்டும் நீ ஜெயித்து விட்டால் பிறகு எந்த பெண்ணாலும் உன்னை ஜெயிக்க முடியாது. அவள் பெயர் என்னப்பா? அவள் பெயர் வெள்ளையம்மாள். வெள்ளையம்மாள் நாடி வரும் மாவீரன்.